சித்திரமே சித்திரமே சித்திரமே சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா கேள் பொங்கி இதை பாடுதே புதிய உணர்வலைகள் பொங்கி இதை பாடுதே மகிழும் சோலை வண்டு போல் வனிதை உனதழகை பருகி மனம் மகிழுதே மதுவை பருகியே மகிழும் சோலை வண்டு போல் வனிதை உனதழகை பருகி மனம் மகிழுதே இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே புதிய உணர்வலைகள் பொங்கி இதை பாடுதே கடலையே நாடி சேர்வது போல் நதிகள் கடலையே நாடி சேர்வது போல் அமது நெஞ்சம் அன்பு என்னும் கடலில் ஒன்று சேருதே நமது நெஞ்சம் அன்பு என்னும் கடலில் ஒன்று சேருதே எனது இதயம் நாடுதே புதிய உணர்வலைகள் பொங்கி இதை பாடுதே இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே புதிய உணர்வலைகள் பொங்கி இதை பாடுதே